வரச் சொல்லி இந்நேரம் வனக்குயில் அழைத்தது வந்தே. குறை சொல்லி இப்போது விரட்டிட தெருவினில் நின்றேன். அழுகையை கண்ணோடு அடக்கிட நினைக்கையில் நானும் எனக்கென கண்ணீரை வடிக்குது வடிக்குது வானம். உனை நினைத்து உயிர் துடித்து தினம் தினம் நான் இசை படித்தேன். உனதழகை விழியிரண்டா அழகழகாய் சிலை வடித்தேன். களங்கம் இல்லாத காதல், பிழைகள் இல்லாத பாடல், இடையில் உண்டாத ஊடல், நிஜங்கள் ஆகாது காதல், வார்த்தை பொய்யாகும் வாழ்க்கை பொய்யாகும் காதல் பொய்யாவதேது. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒன்னு புடிச்சே, புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒன்னு புடிச்சே, புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே. பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்.